ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஹ. சத்யந்தரக்ஷணமீந்திரதயாவலம்பம் தத்பாதலப்தனிதமாந்த விசுத்தபோதம் மாத்ரே குருத்ர விமலாப்ஜ தேசிகேந்தும் ஸ்ரீராஜகோபமணகம் குருமாஸ்ரயாமஹம் வேதாந்தலக்ஷணமீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசிகுருபிரம்மராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதிவரப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபையா பிராப்த மோக்ஷாசாந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிமுகரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாச்சார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்நாம் சதா ஹிருதி வந்தே தம் யமினாந்த சந்திரமஹம் மானாந்தகாரத்ருஹாத் பந்தானம் பரிபந்தினாம் ரஜிதிருஷா ரந்தானம் இந்தானயா தத்தம்மேன தயாசுதாம் புடிதினா தீத்வா விஷத்தம் பயஹ காலேன கரிசீல கிருஷ்ண ஜலதஹா காமுஷாதிகம் வரிஷதி திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷ பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் தேவாதிநாத கமலாபிரதநேஷ பூர்வாம் தீப்தாந்தராம் முகுலபூஷண நாசமுக்யை ராமானுஜ பிரபுதி பரிபோஷிதாத்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குரு பங்கிமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை அனுபவிச்சுண்டு வரும் அந்த கிரமத்தில் போன உபன்யாசத்தில் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரம் பிரதான க்ஷேத்திரத்தில் எழுந்திருந்ததையும் அங்க ஔஷதாத்ரீன்றதான மலையில சுவாமி தேசிகன் பண்ண தபஸையும் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ கருத்மானும் ஸ்ரீ ஹயக்ரீவனும் பண்ண அனுகிரக விசேஷத்தையும் அனுபவித்தோம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்திலே அடியவர்க்கு மையன் திருவடி வாரத்தில் சில காலம் எழுந்தொழுகியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் காஞ்சிபுரம் போகணுன்ற துறையோட ஸ்ரீ அடியவர்க்கு மையன் கிட்டையும் ஸ்ரீ ஏமாம்புஜ தாயார் ஏமாம்புஜவல்லி தாயார் கிட்டையும் விடை பெற்றுண்டு சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரம் விட்டு கிளம்பினார். கிளம்பி போற வழியில அன்னைக்கு ராத்திரி யாத்திரையா போச்சு. பெண்ணையாத்தங்கரையில் ஒரு ஆற்றுல தங்கினார். பெண்ணையாறுன்றது எங்க இருக்குன்னா திருவேந்திரபுரம் க்ஷேத்திரத்திலேயே 5 மைல் தொலைவுல இருக்கு. அங்க அன்னைக்கு ராத்திரி பொழுது கழிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் ஒரு ஆற்றுல தங்கினார். அப்போ சுவாமி தேசிகனுடைய ஸ்வப்னத்துல அடிவர்க்குமையன் வந்து இது என்ன விஷயமாக ஸ்தோத்திரங்கள் எதுவுமே பண்ணாம ஊரை விட்டு கிளம்பிட்டாரு, என் விஷயமாக நீங்கள் ஸ்தோத்திரங்களை அருள் செய்ய வேணும் அப்படின்னு ஆக்ஞாபிச்சார். சுவாமி தேசிகனும் அதித்துறையோட ரொம்ப சந்தோஷத்தோட மீண்டும் திருவேந்திரபுரத்துக்கு எழுந்துருளினார். எழுந்துருளி ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் அடியர்க்கமையின் விஷயமாக பண்ணார். இந்த பெண்ணையாத்தங்கரையில் நடந்த சரித்திரத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இன்னைக்கும் சுவாமி தேசிகனும் ஸ்ரீ தேவநாதனும் தை மாதம் 5ஆம் தேதி பெண்ணையாத்தங்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் கண்டருள்றா. சுவாமி தேசிகனுக்கும் பெருமாளுக்கும் ஸ்ரீ தேவநாதனுக்கும் ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் தீர்த்தவாரி. தீர்த்தவாரி முடிஞ்சு சாயங்காலமா பெருமாளும் சுவாமி தேசிகனும் மீண்டும் திருவேந்திரபுரத்துக்கு எழுந்துள்ளற வழக்கம். இந்த உற்சவம் இப்போதும் சேர்க்கலாம். பிரதி வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி. இப்போ சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் மீண்டும் எழுந்தருளி என்னென்ன ஸ்லோகங்களும் பிரபந்தங்களும் கிரந்தங்களையும் அருளி செய்தார்ன்றதை ஒன்னென்னா பார்க்கலாம். முதல் ஸ்தோத்திரம் தேவநாயக பஞ்சாசத்து. இதுக்கு முன்னாடியே ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீ கருட பஞ்சாசத்தையும் அங்க திருவேந்திரபுரத்தில் இயந்திரம் இருக்கச்சே சுவாமி தேசிகன் அனுசந்திச்சார். அதுக்கப்புறம் இப்போ இந்த பெண்ணையாத்தங்கரையில தனக்கு வந்த ஸ்வப்னத்துக்கு அப்புறம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்துன்றதான கிரந்தத்தை அருளி செய்தார். இந்த கிரந்தத்தில் ஸ்ரீ தேவநாதனின் திருக்கல்யாண குணங்களையும் இப்படி திருப்பான ஆழ்வார் அமலநாதிபிரான்றதான திவ்ய பிரபந்தத்தில் ஆபாத சூடம் பெருமாள் அனுபவிச்சார். அவயவாவயமா ஒவ்வொரு அவயவத்தையும் திருவடியிலே ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் இந்த கிரந்தத்துல ஸ்ரீ தேவநாதனை ஆபாதத்தோடு அனுபவிக்கிறார். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோகமாக வச்சு இந்த பிரபந்தம். அது தவிர திருமாவளை திருக்கல்யாண அனுபவங்களும் திருப்பல்யாண குண அனுபவங்களும் இந்த தோத்திரத்துல இருக்கு. இது தேவநாயக பஞ்சாசத்தின்றதான கிரந்தம், 50 ஸ்லோகங்களை கொண்ட கிரந்தம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அச்சுத சதகம்ன்றதான ஸ்தோத்திரம். அச்சுத சதகம்ன்றது சுவாமி தேசிகன் பிராகிருத பாஷையில பண்ணார். பிராகிருத பாஷைன்றது என்னன்னா கொச்ச சம்ஸ்கிருதம்னு சொல்றது. இதிகாசங்கள்லாம் ஸ்திரீகள் பிராமணால தவிர இருக்கிறவாள்லாம் பேசச்சே இந்த பிராகிருத பாஷையில பேசுவா. இப்ப தமிழை கொச்சையா பேசுறதுனா எப்படி எப்படி அது ஒரு சொல்லாடலோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தை கொச்சையா பேசுறதுன்றதான வழக்கம். அந்த பாஷைக்கு பிராகிருத பாஷைன்னு பேரு. அந்த பிராகிருத பாஷையில இந்த அச்சுதகம்ன்றதான ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சார். அச்சுதசதகம் ஸ்தோத்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை நாயிகாபாவத்தில் அனுசந்திச்சார். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த ஒரு ஆச்சாரியனும் பெருமாளை நாயிகாபாவத்தில் அனுபவிச்சதா எந்த சரித்திரத்திலயுமே இல்லை. முதல் முதல்ல சுவாமி தேசிகன் தான் நாயிகாபாவத்தில் ஸ்ரீ தேவநாதனுடைய வடிவழியில் ஈடுபட்டு நாயிகாபாவத்தை அடைஞ்சு அந்த நாயிகாபாவத்தினுடைய பிரவாகமாக வந்த ஸ்தோத்திரம் தான் இந்த அச்சுதசதகம்ன்றதான ஸ்தோத்திரம். அச்சுதசதகம் நாயிகாபாவத்தில் இருந்தாலும் பல வேதாந்த அர்த்தங்களை சுவாமி தேசிகத்துல சுலபமா புரியறதுக்குன்னு இந்த ஸ்தோத்திரத்தில் வழி செய்திருக்கார். இது அச்சுதசதகம்ன்றதான ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் நாயிகாபாவத்தை அருளி செய்தார் அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கும் சுவாமி தேசிகனுடைய வார்ஷிக திருவுவதார உற்சவம் திருவேந்திரத்தில் நடக்கச்சே 5 திருநாள் சுவாமி தேசிகனுக்கு நாச்சியார திருக்கோலம் சாத்திர வழக்கம். இந்த நாச்சியார திருக்கோலத்துல சுவாமி தேசிகன் தேவநாதன் சன்னதிக்கு எழுந்தருளி அச்சுதசதக அனுசந்தானம் சுவாமி தேசிகன் தேவநாதனை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் இந்த அச்சுதசதகத்தினுடைய அனுசந்தானம் நடக்கும். ஏன் அன்னைக்கு ஸ்பெஷலா ஏன் அப்படி அச்சுதசதகத்தினுடைய அனுசந்தானம் அப்படின்னா, எப்படி சுவாமி தேசிகன் விபவத்துல நாயிகாபாவத்துல இந்த அச்சுதசதக ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணாரோ அதை நமக்கெல்லாம் அனுபவிக்கும்படியாக சுவாமி தேசிகன் இப்போ ஆச்சியார் திருக்கோலத்தில் எழுந்திருக்கச்சு, பிராட்டியுடைய திருக்கோலத்தில் இருக்கச்சு இந்த அச்சுதசதகம்ன்றதான ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம். மற்ற நாட்கள்ல இந்த வார்ஷிகோத்சவம்ன்றது 10 நாள், மற்ற நாட்கள்ல சுவாமி தேசிகன் தேவநாதன் சன்னதியில பிரதி தினமும் தேவநாயக பஞ்சாசத் மங்களாசனம். இன்னைக்கு 5 திருநாள்ல மட்டும் நாச்சியார் திருக்கோலத்தில் இருக்கச்சே இந்த அச்சுதசதகம்ன்றதான ஸ்தோத்திரத்துடைய அனுசந்தானம் நடக்கிறது. அதுக்கு அடுத்த பிரபந்தம் மும்மணி கோவைன்றதான தமிழ் பிரபந்தம். மும்மணி கோவை 3 மணிகள் அதனுடைய அதில் அதை சேர்த்து எப்படி 3 மணியா சேர்த்து பண்ணப்பட்டதான பிரபந்தம். 3 மணின்றது என்ன அப்படின்னா தமிழில் 3 பாவகைகள், நேரிசைவின்பா, கட்டளை கிழித்துறை, ஆசிரியப்பான்னு 3 பாவகைகள். அந்த பாவகைகளை வச்சு பண்ணப்பட்டதான மும்மணி கோவை. இதில் மொத்தம் 30 பாசனங்கள். இதில் 30 பாசனங்களில் 10 பாசனங்கள் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. 20 பாசனங்கள் லுப்தம். சுத்தம்னா கிடைச்சலான்னு அர்த்தம். இந்த 20 பாசனங்கள் தொலைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் நவமணி மாலைன்றதான கிரந்தம். எப்படி நவரத்ன மாலையில 9 ரத்னங்கள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த நவமணி மாலைன்றதான கிரந்தத்துல 9 பாவகைகளை கொண்டு பாசுரங்கள். அப்புறம் கடைசியில பலஸ்ருதி 10 பாசுரம். இது ஒரு தமிழ் பிரபந்தம். சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயமாக மட்டும்தான் இந்த 3 பாஷையிலையும் பெருமாள மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மற்ற பெருமாள் எல்லாருக்குமே 1 பாஷையிலேயே இல்லை 2 பாஷையிலேயோ தான் மங்களாசாசனம். ஸ்ரீ தேவநாதன் மேல இருக்க அந்த பிரீத்தி அதிசயத்தினால 3 பாஷையிலையும் ஸ்ரீ தேவநாதனையும் அனுசந்தான மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கப்புறம் பந்து கழல் அம்மானை ஊசல் ஏசல் பிரதான பிரபந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள். இதெல்லாம் பிராச்சீன தமிழ் இலக்கிய வகை பிரபந்தங்கள். பந்து கழல் அம்மானைன்றதுலாம் விளையாட்டு, எப்படி ஒரு நாயகியும் நாயகனையும் விளையாடுறத சொல்ற பாசுரங்கள். அதை இங்க பெருமாளும் பிராட்டியும் விளையாடுற மாதிரி சொல்ற பாசுரங்கள். ஊசல், ஊசல்ன்றது ஊஞ்சல், ஊஞ்சல் ஆடுறது. பெருமாளும் பிராட்டியும் ஊஞ்சல் ஆடச்சே பண்ணப்பட்டதான பிரபந்தம். ஏசல், ஏசல்னா நாயகி வந்து நாயகனை வெய்யறது. வெய்யறதுன்றதுலாம் அதெல்லாம் ஒரு லீலை விளையாட்டு. அதை பத்தினதான பிரபந்தம் ஏசல்ன்றதானே. இந்த பந்து கழல் அம்மானே ஊசல் ஏசல் இந்த பிரபந்தங்கள்லாம் இப்ப கிடைக்கல நமக்கு, அதெல்லாம் உத்தமமாக எடுத்து. அதுக்கப்புறம் தேயா விரோதம்ன்றதான கிரந்தத்தை திருவேந்திரபுரத்தில் வேந்தர்கள் பண்ணார். தேயம், தேயம்னா திருட்டு, திருட்டுன்னு அர்த்தம். அவிரோதம்னா தப்பு இல்லைன்னு அர்த்தம். ஸ்தேய அவிரோதம் திருநங்கிறது தப்பு இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ரீ திருவங்கி ஆழ்வாருடைய சரித்திரத்துல ஸ்ரீ திருவங்கி ஆழ்வார் திருட்டெல்லாம் பண்ணார், நிறைய திருட்டெல்லாம் பண்ணார். போற வழி வழிபோக்கர்களுக்கெல்லாம் திருடினார். அதே மாதிரி நாகப்பட்டினத்துல புத்த விஹாரத்துல அந்த தங்க புத்த சிலையை திருடிதான் ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு மதில் கட்டினார் அப்படின்றதுலாம் சரித்திரம். இப்போ கேள்வி வருது, திருமங்க ஆழ்வார்கள் எல்லாருமே நித்தியசூரர்களுடைய அவதாரம், நித்தியசூரர்களுடைய அவதாரமா இருந்து இப்படி பஞ்சமகாபாதங்கள் ஒன்னா திருட்டு எல்லாம் பண்ணலாமா, எப்படி நியாயமாகும் தர்மமாகும் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பரிகாரம் பண்றதுக்காக இந்த ஸ்தேயா விரோதம்ன்றதான கிரந்தத்துல பண்ணர் மனு தர்மங்களையும் மற்ற தர்மங்களையும் கொண்டு சமர்த்தனம் பண்ணி திருமங்கையாளர் பண்ணது திருட்டு கிடையாது அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுக்காக பண்ணப்பட்டதான கிரந்தம் ஸ்தேயா விரோதம். இந்த கிரந்தமும் இல்லை, லுப்தமாயிடுத்து. இதுக்கப்புறம் விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம், விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம் எதுக்கு சுவாமி தேசிகன் அளிச்சதர் அப்படின்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய கடைசி நாட்களில் பண்ணதான ஒரு கிரந்தம் ரகசியத்ரேசாரம்ன்றதான கிரந்தம், மகா கிரந்தம். நம்ம காலக்ஷேப கிரந்தமாக வச்சுருக்கோம். அந்த ரகசியத்ரேசாரத்தில் வந்த சங்கைகளை பரிகாரம் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டதான கிரந்தம் விரோத பரிகாரம். இதுக்கு அதனால பேரே விரோத பரிகாரம், விரோதம்னா சங்கைகள். அந்த சங்கைகளுக்கு சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தில் பதில் சொல்றார். விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம் சில்லற ரகசியத்தில் ஒன்னா இருக்கு இந்த கிரந்தம். அதுக்கப்புறம் இதே சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் எழுந்திரிச்சே பண்ணார். அப்புறம் பூகோள நிர்ணயம்னு ஒரு கிரந்தம், இதுவும் இல்லை கிடையாது, இப்போ லுப்தம். என்ன விஷயம் இதில் அப்படின்னா, இப்போ புராணங்கள்லாம் இந்த சிருஷ்டி பிரகரணம் வெவ்வேறு விதமாக இருக்கு, பெருமாளுடைய சிருஷ்டி கிரமம் இருக்கு, அது ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு புராணங்கள்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக சமர்த்தனம் பண்ணி பண்ணப்பட்டதான கிரந்தம் இந்த பூகோள நிர்ணயம்ன்றதான கிரந்தம். இது இப்போ இல்லை, நமக்கு கிடைக்கல, லுப்தம். அதுக்கப்புறம் ரகுவீர கத்தியன்றதான ஸ்தோத்திரம், திருவேந்திரபுரத்தில் எழுந்திருக்கிறதான சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் ரகுவீர கத்தியம். இது ராமாயணத்துடைய சாரம், ஸ்ரீமத் ராமாயண சரித்திரத்தில் இது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதனுடைய சாரமாக பண்ணப்பட்டதான் இந்த ரகுவீர கத்தியம். அப்புறம் கோபால வம்சத்தின்றதான ஸ்தோத்திரம், திருவேந்திரபுரத்தில் ராஜகோபாலன் சன்னதியில் ராஜகோபாலன் எழுந்திருக்கார், இந்த ராஜகோபாலன் விஷயமாக பண்ணப்பட்டதான இந்த ஸ்தோத்திரம் கோபால வம்சத்தின்றதான ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பரமதபங்கம், பரமதபங்கம்ன்றது அந்த பண்ணதே சுவாரஸ்யமான சரித்திரம். ஸ்ரீ தேவநாதன் தை மாதம் 5ஆம் தேதி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே பெண்ணையாத்தங்கரைக்கு எழுந்திருக்க சுவாமி தேசிகனோட அப்படின்னா, இந்த உற்சவம் சுவாமி தேசிகன் காலத்திலேயே கூட நடந்திருந்ததா சொல்றான். இது ஆற்று திருநாள்னு பேரு, ஆற்று திருநாள்னா அந்த பிராந்தியங்கள்ல இருக்கிற எல்லா பெருமாளும் தேவதாந்திரங்களும் உள்பட எல்லாருமே இந்த பெண்ணையாத்தங்கரைக்கு எழுந்தருளி உற்சவம் கண்டுகொள்ற வழக்கம். அப்படி சுவாமி தேசிகன் காலத்துல பெருமாள் இந்த உற்சவத்தை அனுபவிக்கிறதுக்காக புறப்பாடா திருவேந்திரபுரத்திலேருந்து பெண்ணையாத்தங்கரைக்கு போகச்சே, அப்போ எல்லா மதத்தாலும் அத்வைதிகள் மீமாம்சைகள் நையாயிகள் இப்படிப்பட்ட எல்லா பூர்வபக்ஷி, அதை தவிர பௌத்தன் ஜெயினன் சாருவாகன் இப்படியான வேத பாக்கிய மதங்கள்லாம் உள்பட எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்து சுவாமி தேசிகன் கிட்ட எங்கள் கூட நீங்க வாதம் பண்ணி ஜெயிக்கலன்னா இதுக்கு மேல இந்த உற்சவம் நடக்காது அப்படின்னு உற்சவத்தை தடுத்து நிறுத்தினா, அப்போ சுவாமி தேசிகன் எல்லார்கிட்டையும் வாதம் பண்ணி ஜெயிச்சார், எல்லா மதங்களையும் கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு உற்சவம் நன்னால விமர்சையா நடந்தது. சுவாமி தேசிகன் அதுக்கப்புறம் திருவேந்திரத்தில் எழுந்தருள் இருக்கச்சே அந்த பெண்ணையாத்தங்கரையில நடந்த அந்த வாதங்கள் எல்லாம் கோர்த்து ஒரே கிரந்தமா ஆக்கினார், அதுக்கு பரமதபங்கம்னு பேரு. இந்த பரமதபங்கம்ன்றதான கிரந்தத்துல சமஸ்த மத கண்டனங்களும் இருக்கு, எல்லா மதத்தையும் கண்டிச்சு அந்தந்த மதங்கள் என்னென்ன தோஷங்கள் இருக்குன்றத சொல்லி நம்ம சம்பிரதாயம் நம்ம சித்தாந்தம் தான் உண்மையான சித்தாந்தம் அப்படின்றத ஸ்தாபிக்கிறார். இந்த கிரந்தத்துக்கு பரமதபங்கம்னு பேரு. இதே சுவாமி தேசிகன் திருவேந்திரத்தில் இருக்கச்சு அருள் செய்தார். இந்த நாம் அனுபவிச்சோம் இல்லையா, இந்த ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் கிரந்தங்கள் இது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் திருவேந்திரத்தில் இருக்கச்சே அனுசந்தானம் பண்ணதா குருபுரம் பிரா புஸ்தகங்கள்ல இருக்கு. இதுல சில பேர் சொல்றா சில சில பிரபந்தங்கள்லாம் திருவேந்திரத்துல பண்ணா மாதிரி தெரியல. இந்த எந்தெந்த கிரந்தங்கள்லாம் திருவேந்திரபுரத்துல பண்ணதுன்றதுல எப்பவுமே விசாரம் இருக்கு. அந்த விசாரத்துக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்ற மாதிரி ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் தேசிகனுடைய திவ்ய சாஸ்திரநாம ஸ்தோத்திரத்தில் நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்க. தேசிகன் திவ்ய சாஸ்திரநாம ஸ்தோத்திரம்ன்றது ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் சுவாமி தேசிகன் விஷயமாக பண்ண சாஸ்திரநாமம். இப்படி விஷ்ணு சாஸ்திரநாமம்ன்றதுல பெருமாளுடைய நாமாவளி 1008 நாமாவளி இருக்கோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு 1008 நாமாவளியை வச்சு இந்த தேசிக திவ்ய சாஸ்திரநாம ஸ்தோத்திரம்ன்றது அருளி செய்திருக்கார். அதுல சுவாமி தேசிகனுடைய சரித்திரம், சுவாமி தேசிகன் பண்ணினதான கிரந்தங்கள், அப்புறம் சுவாமி தேசிகன் கிரந்தங்கள்ல இருக்கிற சாரமான விஷயங்கள் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிரமமா சொல்லிட்டே வர்றார். அதுல இந்த சுவாமி தேசிகன் சரித்திரமும் இருக்கு இல்லையா, அந்த சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல திருவேந்திரபுரத்துல இருக்கச்சே என்னென்ன பிரபந்தங்கள் பண்ணார் அப்படின்றதே ஒரு தனி லிஸ்டாவே திருக்குடந்த தேசிகன் கொடுத்திருக்கார். ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் யாரு அப்படின்னா, ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன்றது சுவாமி தேசிகனுடைய அபராவதாரம்னு சொல்றது. சுவாமி தேசிகனே திருக்குடந்த தேசிகனா அவதரிச்சார் கும்பகோணம் பக்கத்துல ராயம்பேட்டைன்றதான கிழக்கு கிராமத்துல புரட்டாசி மாசம் பூராட நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ணார். இப்ப இதுலேருந்து சுமார் ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி அதுதான் இந்த முனித்திரைய சம்பிரதாயத்துடைய கூட்டஸ்தர். ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகனுடைய வைபவத்தை பார்த்து அவர் கிரகஸ்தராக இருந்திருந்தார். அவர்கிட்ட 3 சன்னியாசிகள் வந்து கிரந்த காலக்ஷேபங்களை பிரசாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அவர்கிட்ட கிரந்த காலக்ஷேபங்கள் பண்ணா. யார் யாருன்னா வழுத்தூர் சுவாமி, பின்னாலே இவர் சுவாமிக்கு வழுத்தூர் ஆண்டவன் திருநாமம், அதுக்கப்புறம் வத்தராயிருப்பு சுவாமி, செய்யானம் சுவாமின்னு 3 பேர். இவா 3 பேர் சன்னியாசிகள். இவா திருக்குடந்த தேசிகன் கிட்ட கிரந்த காலக்ஷேபாதிகள் பண்ணா. இவா 3 சன்னியாசிகள் வந்து இவர்கிட்ட ஆசிரிச்சா அப்படின்றதுனால இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்ரய சம்பிரதாயம்னு பேர். முனினா சன்னியாசின்னு அர்த்தம், த்ரயம்னா 3. 3 சன்னியாசிகள் ஆரம்பிச்சு வச்சதான சம்பிரதாயம். இப்படி ஆரம்பிச்சு வச்சானா ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் திருவடி வாரத்தில் இவெல்லாம் ஒன்னா காலக்ஷேபம் பண்ணான்றதுனால இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்ரய சம்பிரதாயம்னு திருநாமம். இந்த முனித்ரய சம்பிரதாயத்தினுடைய கூட்டஸ்தராக இருந்தவர் ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன். இவர் தேசிக திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம், அப்புறம் திருப்பல்லாண்டு வியாக்கியானம் கிரந்தங்கள்லாம் நமக்காக அவளை செய்திருக்கார். நம்ம முனித்ரயத்தார் எல்லாரும் ஃபாலோ பண்றதான ஆன்மீகம்ன்றதான கிரந்தமும் ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் அனுகிரகம் பண்ணதுதான். இப்பப்பட்ட வைபவ காலியா என்று ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் ஒரு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல கிரமமா எல்லா விஷயங்களும் ஸ்ரீ தேசிகனுடைய சரித்திரங்களை கிரமமா சொல்லிட்டு வர்றார். அதுல இப்போ நாம் அவர் திருவேந்திரபுரத்தில் எழுந்திரொழியினதுலேருந்து கிளம்பின வரைக்கும் என்னென்ன ஸ்தோத்திரங்கள் பண்ணறன்றத அந்த பாகத்தை மட்டும் இப்ப வாசிச்சு அர்த்தம் பார்ப்போம். தேவநாயக பத்ராஷீஹி அஸ்தாகீந்திர புரஸ்திதி. இப்படியாக சுவாமி தேசிகன் தேவநாதன் திருவடி வாரத்தில் அகீந்திரபுரத்தில் எழுந்தொழினார். எழுந்தொழி தாக்ஷியமந்திர ஜபப்ரீத தாக்ஷியதத்த வரப்பிரியா. தாக்ஷியமந்திர ஜபப்ரீத கருட மந்திரத்தை ஜபிச்சு தாக்ஷியமந்திர தாக்ஷிதத்த வரப்பிரியா ஸ்ரீ கருத்மானுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டார். அப்புறம் ஹயாசியதத்த தாக்ஷதத்த ஹயக்ரீவ மனுப்ரீத ஹயானன. அப்புறம் இந்த கருத்மான் அவருக்கு பிரசாதிச்சதான ஹயக்ரீவ மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானார். வாகர்த்த சித்தித ஹயக்ரீவ ஸ்தோத்திர விதாயக ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்ன்றதான கிரந்தத்தை அருளி செய்தார். ஹயாசியதத்த லாலாமிருத ஆஸ்வாதன சுபோஷிதா. ஸ்ரீ ஹயக்ரீவன் பிரசாதிச்சதான லாலாமிருத்தத்தை பானம் பண்ணார். இது நம்ம போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் தார்க்ஷியாஜ்யா கிருத தார்க்ஷீக பஞ்சாஷத் பிரீத தார்க்ஷிக. கருட பஞ்சாஷத்துன்றதான ஸ்லோகத்தை பண்ணி ஸ்ரீ கருத்மான பிரீத்தி பண்ணார். தேவநாயக பஞ்சாஷத் ஸ்துதி சம்பன்ன சத்தியவாக்கு. அதுக்கப்புறம் தேவநாயக பஞ்சாஷத்துன்றதான ஸ்தோத்திரம் அடிவர்க்கு மையின் விஷயமாக பண்ணது. பிராகிருத்தோத்தியச்சுதா பிராகிருதானந்த சம்ஸ்துதி. பிராகிருத பாஷையில அச்சுசதகம்ன்றதான ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணார். ஸ்ரீமத் திரிமணி சம்பிரோத காதாசர விதாயக. திரிமணி சம்பிரோத காதா மும்மணி கோவை மூணு மூணு பாவகைகள்ல மணிமணியா பண்ணதான கிரந்தம் மும்மணி கோவை. கிருத கந்துக ஆகாத குபேராட்சி ஈதி காரக. கந்துக்கம், கந்துக்கம்னா பந்து, குபேராட்சின்றது கழல், குபேராட்சி கீதின்றது கழல்றதான பிரபந்தம். அதுக்கப்புறம் குட்டிகா கீதி குட்டோகா காதா கிருதி விசாரதா. குட்டிகா கீதி, குட்டிகா கீதினா அம்மானேன்றதான பிரபந்தம். குட்டோலா காதா கிருதி, டோலைன்னா ஊஞ்சல், டோலான்ற சப்தத்துக்கு ஊஞ்சல் அர்த்தம், ஊசல் பிரபந்தம். அப்புறம் உபாலம்பாத்வயத் ஸ்ரீமத் காதா கிருதி விஜக்ஷணா, ஏசல்றதான பிரபந்தம். நவரத்ன ஸ்ரத்விதாதா பரதர்ஷன பங்க கிருத்து, நவரத்னக்கு நவமணி மாலைன்றதான கிரந்தம், பரதர்ஷன பங்க கிருத்து புராணோக்த அநேக தத்துவ சிருஷ்டி கிரம நிரூபக, பூகோள நிர்ணயம் பிரதான கிரந்தம். பரகாலகிருத ஸ்வர்ண பிம்ப ஸ்தேயா விரோத திருக்கு, பரகாலம் கலியன் பண்ணதான திருடு, திருடு கிடையாது. ஸ்வர்ண பிம்ப ஸ்தேயா விரோத திருக்கு, ஸ்வர்ண பிம்பம் புத்தனுடைய ஸ்வர்ண விக்கிரகத்தை திருடினார் அப்படின்றது சரித்திரத்தில் இருக்கு, அதெல்லாம் திருட்டு கிடையாது. இந்த ஸ்தேயத்துக்கு அந்த திருட்டுக்கு அவிரோதம், தப்பில்லைன்றது சாதிச்சார். அதுக்கப்புறம் ஸ்வதந்திர அஷ்டோத்தர சத விரோத பரிகார வித்து, 108 சங்கைகள் ரசித்ரசாரங்க கிரந்தத்துல 108 சங்கைகள் கிளப்பினாலும் பூர்வபக்ஷிகள், அதை பரிகாரம் பண்றதுக்காக விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம். அந்த 108 சந்தேகங்களுக்கும் 108 பதில்கள். அதுக்கப்புறம் ரகுபுங்கவ கத்தியஸ்ருக்கு கிருத கோபால விம்சதி, ரகுபுங்கவ கத்தியஸ்ருக்கு ரகுவீர கத்தியம்ன்றதான கிரந்தம், சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக பண்ண ஸ்தோத்திரம் அது. கிருத்த கோபால விம்சதி, கோபால விம்சதிதான் ஸ்தோத்திரம், ராஜகோபாலன் விஷயமாக பண்ணது. அதுக்கப்புறம் கோபபூர் கதி பத்ராசாசன துஷ்ட விக்ரம திரிவிக்ரம, அதுக்கப்புறம் திருக்கோவலூர் வேந்தரளி தேவலேஷஸ்திரி மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்றது இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியறது, நாம் இப்போ பார்த்த கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் எல்லாமே திருவேந்திரபுரத்தில் எழுந்தருளி எழுந்தருளி திருக்கோவலூர் போற வரைக்கும் நடுவில் பண்ணப்பட்டதான கிரந்தங்கள், திருவேந்திரபுரத்தில் எழுந்தருளிக்கச்சே பண்ணப்பட்டதான கிரந்தங்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால இங்க விசாரத்துக்கு அவகாசமே இல்லை. இந்த கிரந்தங்கள்லாம் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்துலாம் அருள் செய்தார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் சில வருஷங்கள் திருவேந்திரபுரத்தில் எழுந்தருளி இருந்தார். அப்போ இன்னொரு சுவாரஸ்யமான சரித்திரம், ஒரு கொத்தனார், கொத்தனார் வந்து தேசியங்கிட்ட உமக்கு என்ன சர்வதந்திர சுதந்திரம்னு நம்ம சொல்றாளே, உமக்கு கிணறு வெட்ட தெரியுமா, கிணறு எல்லா முதல் சர்வதந்திர எல்லா கலைகளையும் வல்லவர் அப்படின்னா அப்ப கிணறு வெட்டவும் தெரியணுமாச்சே அப்படின்னு சுவாமி தேசிகனை பரீட்சை பண்ணான். சுவாமி தேசிகனும் சரி நீ கல் எடுத்து கூட நான் கிணறு கட்டுறேன் அப்படின்னு சாய்ச்சார். இப்போ அவன் அந்த கொத்தனார் வேணும்ன்ட்டே கோணல் கோணலாவோ இல்ல உடஞ்ச கல்லாவோ எடுத்து கொடுத்தான். அது எல்லாத்தையும் வச்சு சுவாமி தேசிகன் அழகா ரொம்ப அழகா வட்டமா கிணறு கட்டினார். அதுக்கப்புறம் அந்த கொத்தனார் சுவாமி தேசிகிட்ட அபச்சாரக்கிரமம் நின்று போனான். அந்த கிணறு இப்பவும் திருவேந்திரபுரத்துல சுவாமி தேசிகன் திருமாளிகையில சுபிக்ஷமாக நாம் இன்றும் சேவிக்கலாம். அந்த கிணத்துல இருந்தா பிரதி மாசம் சிரவணம், சுவாமி தேசிகனுடைய திருவந்தனத்துக்கு ஜலத்தை இழப்பின் போற வழக்கம். அந்த கிணத்தை சுவாமி தேசிகன் தன் கையா திருக்கையாலே நிர்மாணம் பண்ணது, இன்னும் நன்னா செய்யலாம். நந்தவனத்து நடுவில் ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் திருமாளிகளை இப்ப அந்த கிணறானது இருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கச்சே ஒரு சில்பி வந்து அதே மாதிரியே சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்றீரு, நமக்கு சில்பம் வடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஆஹா பண்றேன்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய சில்பத்தையே பண்ணார். இந்த விஷயம் சுவாமி தேசிகன் விஷயமான வைபவ பிரகாசிகின்றதான கிரந்தத்துல ஸ்ரீ தொட்டையாச்சார் சாதிக்கிறார். கிழக்காப்தே தனுர்மாசே பஞ்சம்யாம் சுக்லபக்ஷகே தத்தாரே சில்பிராஜந்தம் அஜயேத்து தேசிகோத்தமஹ, கீழக்கன்றதான வருஷம் தனுர்மாசம் மார்கழி மாசத்துல பஞ்சமி பஞ்சமி தத்தாரே, தத்தாரேனா சுவாமி தேசினுடைய தாரத்துல அர்த்தம், சுவாமி தேசினுடைய திருநக்ஷத்திரத்துல சிரவணத்துல சில்பிராஜன் தம் அஜயத்து, அந்த சில்பிராஜனே ஜெயிச்சார். அந்த சிபி வந்து உங்க விக்கிரகம் பண்ண முடியுமான்னு ஆஹா பண்றேன்னு சொல்லி தன்னுடைய விக்கிரகத்தை ரொம்ப அழகா பண்ணி அந்த சில்பிராஜனை ஜெயிச்சார். அது தனுர் மாசம் மார்கழி மாசம் சவண நட்சத்திரத்துல அந்த சுவாமி தேசங்களுடைய திருமேனியுடைய அவதாரம். அப்புறம் பீட்டே ஸ்வகிருதகே ஸ்லிஷ்டும் விக்கிரகம் தம் திதக்ஷதி சில்பிராஜே சமபவத்து கப்போலே ருதிஷம் குருஹோ. இந்த சில்பிராஜ் என்ன பண்ணா, இந்த இந்த விக்கிரகம் எவ்வளவு நன்னா வந்திருக்கு அப்படின்னு பரீட்சை பண்றதுக்காக அந்த விக்கிரகத்தினுடைய இடது கன்னத்துல லேசா அந்த உளிய வச்சு தட்டி பார்த்தான். தட்டி பார்த்தா அதுல இருந்து ரத்தம் வந்தது. ரத்தம் வந்த உடனே ரொம்ப இவன் அந்த சில்பிராஜன் ரொம்ப பயந்து போயிட்டான். பேர்பட்ட சுவாமி கிட்ட போய் நம்ம வந்து தெரியாம வந்து பரீட்சை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிங்க கிட்ட அவசார க்ஷமாபணம் மன்னிட்டு போனான். அதை சொல்றேன், பீடே ஸ்வீகிருத்தகே சிஷ்டம் விக்கிரகம் தம் திதக்ஷதி சில்பிராஜே சமபவத்து கப்பவலே ஒரு தினம் குருவோம். அப்புறம் அந்த அந்த சுவாமி தேசிகன் பண்ண விக்கிரகத்துக்கு இவன் பீட்டம் பண்ணி சமர்ப்பிச்சான். அப்புறம் தம் சில்பிராஜம் கவி சார்வபௌமஹ ஜித்வா ததா விக்கிரக ஆவிராசீத் சில்பார்த்த சாராக்கியம் அபூர்வ சாஸ்திரம் சக்கரே குருஜிய ஸ்தமகம் பிரபத்யே. இந்த இங்க என்ன சொல்ற வைபவ பிரகாஷிகே ரொம்ப விசேஷமா சுவாமி தேசிகன் அந்த விக்கிரகத்துல ஆவிர் பவிச்சர்னு சொல்றார். ஜித்வா ததா விக்கிரக ஆவிராசீத், சுவாமி தேசிகன் தானே அந்த விக்கிரகத்திலே ஆவிர் பவிச்சார். இந்த சரித்திரம் நடந்தது ஸ்ரீரங்கத்துல. எப்படி தெரியறதுன்னா, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே சாய்க்கிறார், ஷஃப் பிரீத்தியா ரங்கநாதஸ்ய ஞானமுத்ராம்ச்ச புத்தகம் அவாப சின்னபூதம் தம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த சில்பம் பண்ணச்சே ரங்கநாதன் தான் சொன்னாராம். ஒரு கையில ஸ்ரீகோஷமும் ஒரு கையில ஞானமுத்திரையும் இருக்கணும் அப்படின்றது ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஆக்னி. அதை வச்சுதான் சுவாமி தேசிகன் இந்த விக்கிரகத்தை ஒரு கையில ஸ்ரீகோஷம் ஒரு கையில ஞானமுத்திரை ஞானமுத்திரையோட பண்ணார். இந்த சரித்திரம் ஸ்ரீரங்கத்தில் நடந்ததுன்னு தெரியறது. அதுக்கப்புறம் பின்னால சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்துல இருக்கச்சே நயினாராச்சாரியர் இந்த விக்கிரகத்தை இப்போ இருக்கிற சன்னதியில பிரதிஷ்டை பண்ணார். சுவாமி தேசியன் சன்னதியில திருவேந்திரபுரத்துல இந்த சுவாமி தேசியன் ஆவிர் பவிச்சுதான் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணான்றது தெரியறது சரித்திரங்கள்லன்னு தெரிகிறது. இதுக்கு என்ன சாட்சி, திருவேந்திரபுரத்துலதான் இந்த சுவாமி தேசிகன் தன் கையால பண்ண சிற்பமானது அந்த சுவாமி தேசிகனுடைய ஆவிர்வாவத்தை பெற்றதான அந்த சுவாமி தேசியனுடைய விக்கிரகம் திருவேந்திரபுரத்துலதான் இருக்குன்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இப்பவும் சுவாமி தேசனுடைய அச்சாவதார திருமேனியில் திருவேந்திரபுரத்துல சேவிச்சோம்னால் இடது பக்கம் சுவாமி திருக்கண்களுக்கு கீழே சின்னதா அந்த ஓட்டை ஒண்ணு இருக்கும் திருமேனியில. அதாவது அந்த சில்பிராஜன் வந்து தட்டி பார்த்து ரத்தம் வந்ததுன்னு அனுபவிச்சோம் இல்லையா, அந்த ஓட்டையானது இப்பவும் சுவாமி தேசிகனுடைய திருமுகத்துல இப்பவும் நாங்கெல்லாம் சேவிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலேயே என்ன ஸ்பஷ்டமா தெரியறது, சுவாமி தேசிகனுடைய அந்த விக்கிரகம் நயினாராச்சாரியர் திருவேந்திரபுரத்துலாம் பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்றது நல்லா தெரியறது. இங்க இன்னொரு விஷயம், சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துல நமக்கு எல்லாம் என்ன தெரியுது, நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தால், குரு பரம்பரா புஸ்தகங்கள்ல சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்துக்கு எழுந்துள்ளி சில வருடங்கள் இருந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் திருவேந்திரபுரத்துக்கு திரும்பவும் வரல அப்படின்ற மாதிரி தோன்றது சுவாமி தேசிகனுடைய சரித்திர புஸ்தகங்கள்ல பார்த்தா தோன்றது. ஆனா இந்த சரித்திர விமர்சம் பண்ணச்சே அந்த கிரமத்தை பார்த்தோம்னா, சுவாமி தேசிகன் தன்னுடைய அந்திம காலத்துல ஒரு வாட்டி திருவேந்திரபுரத்துக்கு வந்துட்டு போயிருக்கார் அப்படின்றது நன்னா தெரிகிறது. எப்படின்னு பார்த்தால், முதல் விஷயம் இந்த கிணறு வெட்டினார் இல்லையா, அப்போ அந்த கொத்தனார் என்ன கேட்டான், உனக்கு சர்வதந்திர சுதந்திரம்னு விருது இருக்கு, அப்படி இருக்கச்சே நீர் கிணறு வெட்டினாதான் நீர் சர்வதந்திர சுதந்திரம் நான் ஒத்துப்பேன்னு சொன்னான். அப்போ என்ன தெரியுது இவருக்கு, அந்த சமயத்துல சர்வதந்திர சுதந்திரன்ற விருது ஏற்கனவே சுவாமி தேசிகன் கிடைச்சிருக்குன்னு தெரியுது. ஆனா சுவாமி தேசிகன் முதல் வாட்டி திருவேந்திரம் எழுந்திரிச்சு அவருக்கு சர்வதந்திர சுதந்திரன்றது அந்த விருது கிடையாது. அதுக்கப்புறம் பின்னால பெரிய விராட்டி ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் கொடுத்ததான விருதுதான் இந்த சர்வதந்திர சுதந்திரதான இந்த விருது. அதனால இந்த விருது கிடைச்ச அப்புறம் சுவாமி தேசிகன் திருவேந்திரத்தில் எழுந்திருந்தார் அப்படின்றது தெரிகிறது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் இந்த துருஷ்க உபதிரவம்லாம் நீங்கி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அந்த சமயத்துல அதுக்கப்புறம்தான் ஸ்ரீரங்கத்துல எழுந்தொழி இருக்கச்சே பண்ணதான கிரந்தம் ரகசியத்ரிசாரம்ன்றதான கிரந்தம். இது எல்லா கிரந்தம் எல்லா சரித்திர புஸ்தகங்கள்லயும் பார்க்கலாம். அதாவது இந்த ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்திரளின் அப்புறம்தான் ஸ்ரீ ரகசியத்ரயசாரம்பிரதாயம் கிரந்தம் பண்ணார். சுவாமி தேசிகனுடைய சரம கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம் தான் இந்த கடைசி காலத்துல பண்ணப்பட்டதான கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம் தான் இந்த ரகசியத்ரயசாரம்ன்றது நல்லா தெரியும். அதுல அந்த கிரந்தத்துக்கு மேல சங்கைகள் வரவேதான் அந்த சங்கைகளுக்கு பரிகரிக்கிறதுக்காக விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம் பண்ணார். இந்த விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தம் திருவேந்திரபுரத்துல தான் பண்ணார்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீ திருக்குநந்த தேசிகனும் சாதிச்சிருக்க வைபவ பிரகாரிகையில ஸ்ரீ தொட்டையாச்சாரியனும் ஸ்பஷ்டமாகவே சாதிச்சிருக்க. அதாவது ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எழுந்திரளின் அப்புறம் இந்த விரோத பரிகாரம்ன்றதான கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படின்றத தொட்டையாச்சார் சாதிக்கிறார். தத்விஷயே ஜாத்தானாம் கவிகரி சிம்மஹா சமஸ்த சங்கானாம் வியதனுதய பரிகாரம் வேதாந்தாரியம் பஜாமிதம் நித்தியம் அப்படின்றது. இத இந்த வைபவ பிரகாசிகின்றதான அந்த கிரந்தத்துல கடைசியில வருது. இது வைபவ பிரகாசிகின்றது சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் தான், அதுலேயே கடைசியில வருதுன்றதுனால இது சுவாமி தேசிகன் தன்னுடைய அந்திம தசையிலும் ஒரு வாட்டி திருவேந்திரபுரத்தில் எழுந்திரொழிட்டு போயிருக்கார் அப்படின்றது என்ன தெரியறது. இப்படியாக சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ தேவநாதன் பண்ணதான அனுகிரக விசேஷங்களையும் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் எழுந்திரொழிக்கச்சே நடந்த விஷயங்களையும் சற்றே அனுபவிச்சோம். இது மேற்கொண்டு சுவாமி தேசிகன் திருக்கோவலூர் எழுந்தொழி ஸ்ரீ தேவலீ சஸ்திரி அனுசந்தானம் பண்ணதும் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் எழுந்தருளி தேவாதிராஜன் விஷயமாக பண்ண பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்களையும் அது மேற்கொண்ட சரித்திரங்களையும் அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். விதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹா.